பித்தாபிறை சூடி பெருமானே அருளாள பித்தாபிறைசூடி பெருமானே அருளாள பித்தாபிறைசூடி பெருமானே அருளாள பித்தாபிறைசூடி பெருமானே அருளாள எத்தான் மறவாதே எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனது தாய் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் தாய் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருந்தூரையுள் வைத்தாய் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருந்தூரையுள் உனக்கு ஆளாய் இனி அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே பல நாளும் நினைப்பின்றி மனத்தும் பல நாளும் நினைப்பின்றி மனத்தும் பேயாய் திரிந்தேன் பேயாய் திரிந்து எய்த்தேன் பிறனாக அருள் பெற்றேன் பேயார் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருக்கூறையுள் ஆயா உனக்கு ஆளாயினி அல்லேன் எனலாமே காரூர் புனல் எய்தி கரை கல்லி திரை கையால் பாரூர் புகழ் எய்தி திகழ் பன்மாமணி உந்தி சீரூர் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருட்டூரையுள் பால் வெண்ணை நல்லூர் அருட்டூரையுள் ஆரூரன் எம்பெருமா உனக்கு ஆள் அல்லேன் எனலாமே. ஆரூரன் எம்பெருமாக்கு ஆளல்லேன் எம்பெருமா பெருமாக்கு ஆளல்லேன் எனலா.